மனம் பிள்ளையாய் குணம் கொண்டவன் நீ அல்லவா, தந்தை தாயென என்னை தாங்கிய தெய்வமும் நீ அல்லவா. அது ஏன்னா அவ்வளோ மேல இருக்கு சொல்லுண்ணா. நீ பிறந்ததும் சாமிக்கு நீ அழகா இல்ல அந்த நிலா அழகான்னு சந்தேகம் வந்துச்சு. சாமி ஒன்னையும் நிலாவையும் ஒரு தராசில் நிறுத்தி யார் அழகன்னு எடை போட்டாரு. நீ இருந்த தட்டு டக்குன்னு கீழே இறங்கிருச்சு, நிலா இருந்த தட்டு வேகமா மேல போயிருச்சு. நிலா எகிரி போய் வானத்திலே நின்றுச்சு. பூக்கள் என மலர்ந்து நாம் சிரிக்கும் நேரம் வரும், விரைந்து தென்றல் வந்து நாம் மிதப்போ. உள்ளம் புள்ளும் பாலத்தை ஒன்றிணைந்தே நாம் பாடுவோம். பிள்ளையாய் மனம் பிள்ளையாய் குணம் கொண்டவன் நீ சோகம் நீ மறந்திட முல்லை பூவா நான் சிரிக்கிறேன்.